లక్ష్మీనాథసమారంభాం నాథజామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాం బుధయుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తరితరాని త్రినాయమేనే అస్మద్గురోః భగవతోశ్చతేక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యస్య వాగ్వృద్ధి పర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. యోంత ప్రవిశ్య మమ వాచమిమాం ప్రసూప్తాం సంజీవయత్ కిల శక్తిధరస్వదాంనా అన్యా సహస్త చరణ శ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రామణ బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసధ్వాంత విద్వంసనోదయః ప్రభావాన్ స్మీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. నమస్సభాయి, ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு பலஸ்ருதியில இரண்டாவது ஸ்லோகம். இன்றோட இந்த ரகுவீர கத்திய உபன்யாசமானது பூர்த்தியாடுறது. 62 நாட்கள் இதை கேட்டவா எல்லாருக்கும் முதல்லயே அடியன் தன்யவாதங்களை சொல்லிட்டு இந்த பலஸ்ருதியை இரண்டாவது ஸ்லோகத்தை அடியன் தொடர்றேன். కవికతక సింహ కథితం కఠోర సుకుమార గుంభ గంభీరం భవ భయ భేషజమే తత్ పఠత మహావీర వైభవం సుదియ. కవికతక సింహ కథితం కఠోర సుకుమార గుంభ గంభీరం భవ భయ భేషజమే తత్ పఠత మహావీర వైభవం సుదియ. ఇందోరు శ్లోకమే పూర్వం ரகுவீர கத்தியத்தினுடைய பெருமைகளை பேசுறதுக்கு. சுவாமி தேசிகனே அற்புதமாக ஒரு அர்த்தத்தை இங்க சாதிச்சுட்டு போயிருக்கார். கும்ப கம்பீரம் அப்படின்னு இருக்க பதங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்பீரத்துவம் காட்டப்படுறது இந்த ரகுவீர கத்தியத்துல. அதுவும் கவி கதக சிம்ம கதிதம். கவி அப்படின்னால் கவிகள், கதகம் அப்படின்னால் ஹேதுவாதம் பண்ணக்கூடிய தார்க்கிகர்கள், அதாவது லாஜிக்கா பேசக்கூடியவள் தார்க்கிகர்கள். அவர்கள் அவா இரண்டு பேர்கள் சிறந்தவர்களா இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன், கவிதார்க்கிக சிம்மமாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன், அவராலே அருளி செய்யப்பட்ட இந்த கட்டோர சுகுமார கும்ப கம்பீரம், கட்டோர கடினமாயும் சுகுமார மிருதுவாயும் இருக்கிற கும்ப பதத்தினுடைய சேர்க்கைகள் கம்பீரம், கம்பீரமாய் இருக்கிறதும் இருக்கிறதுமான பவபய பேஷஜம். இந்த பவ இந்த சம்சாரத்தில் உண்டாகிற பய பயத்துக்கு பேஷஜம் மருந்தாக இருக்கக்கூடிய, அதாவது நிவர்த்தகமா இருக்கக்கூடிய ஏதத்து மகாவீர வைபவம். இந்த மகாவீர வைபவம் என்ற பெயரை உள்ள இந்த பிரபந்தத்தை சுதியஹா பட்டத சுதியஹா, நல்ல ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் இதை பிரதிதினம் படிக்க வேண்டும், படியுங்கோல் அப்படின்னு கட்டளையிடுறார். பட்டத அப்படின்னு லோட்லக்காரம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல. நல்ல ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் இதை படியுங்கோள் அப்படின்னு சொல்ற. கவி கதக சிம்ம கதித்தம் கட்டோர சுகுமார கும்ப கம்பீரம். கவிதார்க்கிக சிம்மம் என்ற விருதத்தை சாட்சாத் பெருமாளே கொடுக்கிறான் அவருக்கு. அந்த திருநாமத்துக்கு ஏற்றா போல, அந்த விருதத்திற்கு ஏத்தாற் போலே கிரந்தம் இயற்றணும். பெருமாள் திருவாக்கால கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு சொன்ன பிறகு தானாகவே வருது இந்த பதங்கள்லாம். சாகித்யகாரா இன்னைக்கும் இந்த ரகுவீர கத்தியத்தை அவ்வளவு பாராட்டி பேசுறா. சுவாமி தேசிகன் கிரந்தங்கள் எல்லாத்தையுமே அவ எடுத்துட்டு இருக்கா. சாகித்யகாரா எதையுமே கீழே வைக்கிறது இல்லை. அவளுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பதம் வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்கார், இது செல்லும் அப்படின்னு சொல்றார். காவியாலங்காரத்திலேயோ காவிய பிரகாசத்திலேயோ ஏதாவது ஒரு லட்சணத்துக்கு இத மாதிரி பதம் பிரயோகம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள்ல இருந்து எடுத்து உதாரணம் காட்டுற அடியேனே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சாகித்யகாரா திருவாக்கில இருந்து அடிய நேரவே கேட்டிருக்கேன், சுவாமி தேசிகனை போல யாருமே கிடையாதுன்னு சொல்லி. அப்போ தார்க்கிகனாவும் இருக்கார், சாஸ்திர சாகித்ய வல்லபராகவும் இருக்கார், வேதாந்தியாவும் இருக்கார், சிறந்த கவி, இப்படி எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களுக்குள்ள மிகச்சிறந்த கிரந்தம் எதுன்னு பார்த்தால் இந்த ரகுவீர கத்தியம். இது அடியேன் சொல்லல, தெம்பர ஆண்டவன் சொல்றார். சாகித்ய மேதவர் ஆசு கவியவர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், காவியாலங்கார சூத்திர நூல்ல பார்த்தா மூணு வகையான கத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கான். ரகுவீர கத்தியத்துல இந்த மூன்று வகையுமே இருக்குன்னு காட்டுறார். அவர் மூன்று வகையான கத்தியங்களா பிரிச்சிருக்கான் அவன் காவியாலங்காரத்துல. அந்த மூணு விதமான கத்தியத்தையும் சுவாமி தேசிகன் இங்க காட்டிருக்கார். ஒரு ஒரு உதாரணம் வேற காட்டுறார் தெம்பரா ஆண்டவன். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்து ஒவ்வொரு உதாரணம் காட்டுறார். விருத்த சந்தின்னு ஒன்னு, சூர்ணம்னு ஒண்ணு, உத்கலிகான்னு ஒண்ணு. அதை பார்த்தால் விருத்த சந்தியில பார்த்தால் அப்பிரதித்வந்த பௌருஷா சர்வ கர்ம சமாராத்யா, சூர்ணம்னு பார்த்தால் வீரா சத்யவிரதா சுவாமின்னு ராகவ சிம்மா அப்படிலாம் இருக்கு. இந்த உத்கலிக்கா அப்படின்னால் நிறைய பதங்கள் இருக்கும், சமாசத்தினால அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். சமாசம் பண்ணி நமக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு ரகுவீர கத்தியத்தினுடைய 94 சூர்ணிக்கைகள்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சூர்ணிக்கையை ஈஸியா சொல்றார் அந்த தெம்பர சுவாமி. தனு தர விஷ கவிதாடன விகடித விசராறு சராறு தாட்டகா தாட்டகா தாட்டகேயான்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கும்ப கம்பீரம், கட்டோர சுகுமார கும்பத்துவமானது இந்த இடத்துல தெரியறது. கம்பீரத்துவம் இணையறது இந்த இடத்துல. இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டால் கவிதார்க்கிக சிம்மத்துக்கு மாத்திரம்தான் வரும், வேற யாருக்கும் வரவே வராது. ஏவி கோபாலாச்சார சுவாமின்னு ஒரு பிரசித்த வித்வான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வித்வான், இவர் சாஸ்திரத்துல ரொம்ப பெரிய வித்வானவர். ஸ்ரீபாஷ்யத்துக்கு சுதப்பிரகாஷிக்கு தமிழ வியாக்கியானங்கள்லாம் எழுதியிருக்கார், பேர்பட்ட மகானவர். அவர் இந்த ரகுவீர கத்தியத்தினுடைய வியாக்கியானத்தை சொல்லும்போது வெங்கிய பிரதானா கம்பீர நிகமாந்த குரு கிரஹ தர்ஷயந்து பிரசாதேன கிருஷ்ணம் ஸ்வம்பாவமஞ்சசா. இந்த கவியினுடைய உள்ளத்தை உடனே தெரிஞ்சிக்க முடியாது. எல்லா அர்த்தங்களையும் நமக்கு மேலோட்டமா வாசிச்சா புலப்படாது. இங்கிலீஷ்ல ஒரு அழகா சொல்லுவா, இம்ப்ளைடு ஐடியா வுட் நாட் பி எக்ஸ்பிளிசிட்டி ஸ்டேட்டட் அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய ஒன்னொன்னும் சாதாரண மேலிருந்த வாரியா பார்த்தால் தெரியவே தெரியாது. ஆனா சுவாமி தேசிகனுடைய ஒரு அனுகிரகம், அவருடைய அனுகிரகத்தினால எல்லா கருத்துக்களும் நம்மளுடைய ஆழ் மனசுல வந்து படுறது தானாவே. இது இந்த கம்பீரத்துவமானது ரகுவீர கத்தியத்துல மாத்திரம் இல்ல, எல்லா ஸ்தோத்திரங்கள்லயும் இருக்க. விகஸ்வர நகஸ்வரு கஷதஹிரண்யவக்ஷஸ்தலி அப்படின்னு எல்லா இடத்துல இருக்கு. சடாபட்டல பீஷனே சர்வசாட்டா சோத்பட்டே, இது நம்ம பெருமாளை பத்தி சொன்னது. எல்லா இடத்துலயும் ஜிகீஷத்தோமே ஜிஹ்வாகிரகேந்தான், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளால பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஒரு திருஷ்டாந்தத்தையும் ஒரு தாட்டாந்திகத்தையும் இது மாதிரி பஷ்யந்தீசு ஸ்ருதிசி பரிதா சூரிய பிருந்தேன சார்தகன்னர் ஒரு அழகான நிகழ்ச்சியை ஸ்ரீஸ்துதியில சொல்லி காண்பிச்சார். அந்த இடத்துல திராணாபிசந்தி அப்படின்னார் பூஸ்துதியில பார்த்தால், கோதாவரி, அந்த கோதாவரி நதிக்கே இருக்கக்கூடிய ஒரு களங்கத்தை கோதான்ற திருநாமத்தை வச்சு போக்கடிக்கட்டும், திருநாமத்தினாலே அந்த களங்கமானது போக்கடிக்கட்டும். ரொம்ப அழகாக ஒரு சரித்திரத்தை காண்பிச்சார் கோதாஸ்துதியில. இப்படிப்பட்ட ஒரு கம்பீரத்துவம், ஏன் வெளியில எல்லாம் ஏன் போகணும், இந்த ரகுவீர கத்தியத்திலே இருக்க மொத்தமே. சுந்தரகாண்டத்தை ஒரு சூர்ணிகையினால யாரால சொல்ல முடியும், இவர் சொல்லி காண்பிச்சாரு. அபார பாராவார பரிகா பரிவிருத்த பரபுர தவ தகன ஜவன பவன பவ கபிவர பரிஸ்வங்க பாவித சர்வஸ்வதானா. சுந்தரகாண்டத்துல, சுந்தரகாண்டத்தோடு நிறுத்தாமல், 68 சர்க்கங்களை கொண்ட சுந்தரகாண்டத்தோடு நிறுத்தாமல், வித்ரகாண்டத்திலும் ஒரு 6-7 சர்க்கத்தை சேர்த்து கொண்டு சர்வஸ்வதானான்ற பரியந்தம் சொன்னாரு. யாரால முடியும் இதெல்லாம். வார்த்தைகள் ஓடி வருது. ஏ ரங்கநாதன் ரங்கநாயக்கும் அளித்த பிருதங்கள், அது மாதிரி கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கொண்டு பிருதத்தை வாரி வாரி கொடுக்கிறாளோ இல்லையோ, அந்த அனுகிரக விசேஷம் யாரு கிடைக்கும், மற்ற கவிகளிடத்துல இல்லாத ஒரு சிரேஷ்டம். காளிதாசன் குமார சம்பவத்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்கான், இன்னைக்கெல்லாம் வாசிக்கலாம். ரகுவம்சத்தை விட்டுருங்கோ, ரகுவம்சம் மொத்தம் ராம பரம்பரையோட சரித்திரம். ரகுவம்சம் ரொம்ப சாதாரணமா இருக்கும், சாதாரணமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது எந்த விதத்துல சாதாரணமா இருக்கும்னு சொல்றேன்னா, அனுட்டு ஸ்லோகங்களா இருக்கும், அப்படியே வாசிட்டே போயிடலாம். ரொம்ப சுலபமான பதங்களை கொண்டு அவன் இயற்றிருக்கான் அந்த கிரந்தத்தை. அதனால ரகுவீர ரகுவம்சம்ன்றது ஒரு சுலபமான ஒரு காவியம். குமார சம்பவத்தை பாத்தீங்கன்னா திருஷ்டாந்தங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். உபமா காளிதாசியன்னு சொன்னதுக்கான ஒரு அற்புதம் அங்க தெரியும் குமார சம்பவத்துல. அவன் என்ன பண்ணா, பார்வதியும் சிவனையும் வர்ணிச்சான் விதவிதமா. அங்க வேதாந்த கருத்துக்கள் இல்ல. அதே நம் சுவாமி தேசிகன் பாருங்கோ, கிரந்தங்கள் எழுதுறார். கிரந்தம் எழுதுறா எல்லா இடத்துலயும் வேதாந்த கருத்துக்களை ஆழ படுற மாதிரிதான் எழுதுறார். சிங்காரத்தை எழுதுறது இல்ல எந்த இடத்துலயுமே. சீதா கல்யாணமா இருந்தாலும் கூட அந்த சிங்காரத்தை எழுதுறது இல்ல. நேர வேதாந்த கருத்துக்கள் எப்படியெல்லாம் படியணுமோ அத மாதிரி எழுதுறார். இது யாரால முடியும், சுவாமி தேசிகனால தான் முடியும் இல்லையா. பரிகிருத்த நிக்கில நரபதி வரண ஜனக துகித்ரு குச்சத விகரண சமுச்சித கரதலா. மேல இருந்த வாரியா பார்த்தால் பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தோஷத்தை பத்தி இங்க எழுதுன மாதிரி தெரியும். அவர்கள் இருவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்க விஷயத்தை பத்தி எழுதுன மாதிரி தெரியும். ஆனால் அற்புதமான ஒரு மிதுனத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கார். ஸ்ரீ விசிஷ்டம் தத்துவத்தை இந்த இடத்துல போதிக்கிறார்னு சொல்றார் வியாக்கியான கர்த்தாக்கள். எந்த எந்த கிரந்தமா இருந்தாலும் சுவாமி தேசிகன் அத வேதாந்த கருத்துக்கள் ஆழ சொல்ற மாதிரி தான், ஆழ்பட நமக்கு புரியுறா போலத்தான் அவர் கிரந்தங்களை இயற்றிருக்கார். இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகம் இருக்கு பாருங்கோ, இந்த ஸ்லோகம் ஒன்றே போதும் ரகுவீர கத்தியத்தினுடைய பெருமையை சொல்றதுக்கு. அது முன்னாடியே சொன்னேன், நீங்க நன்னா பாருங்க, பார்த்தா தெரியும். கவிகத்தக சிம்ம கத்தித்தம் அப்படின்றதுனால மற்ற கவிகளுக்குள்ளும் மற்ற தார்க்கிகளுக்குள்ளும் சிம்மமா இருக்கக்கூடிய, அதுவும் கவி சிம்மம் ராகவ சிம்மம் ரெண்டுமே சிம்மம். எம்பெருமான் அவதாரங்கள்ல சிறந்த அவதாரம் அப்படின்னு பார்த்தால் நாம இன்னி பர்யந்தம் ராமாவதாரத்தை தான் எடுத்துக்கிறோம். எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய அவதாரம் தான், விஷயம்தான் இது. ராமாவதாரத்தை தான் ராகவ சிம்மான்னு சுவாமி ஜெய்சிகன் சொன்னதை இன்னி பர்யந்தம் ராகவ சிம்மா ராகவ சிம்மா சொல்லிகிட்டே இருக்கும். அடியன் அடியன் பையனுக்கு ராகவ சிம்மான்னு பேர் வச்சு இன்னி பர்யந்தம் கூட்டு இருக்கோம். ராகவ சிம்மா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு திருநாமத்தை சுவாமி ஜெய்சிகன் தான் இட்டு வைத்தார் சக்கரவர்த்தி திருமகனுக்கு. கவி சிம்மம் இவர். அப்ப இந்த கவிகளுக்குள்ளும் தார்க்கிகளுக்குள்ளும் சிம்மமா இருக்கக்கூடிய அந்த சுவாமி தேசிகனாலே கத்தித்தம் சொல்லப்பட்டது அப்படின்னால், ஒரு யாமத்துல பாதுகாசகசரத்தை அருளி செய்த பிறகு ரங்கநாதனாலே ஒரு பிருதாக கொடுக்கப்பட்ட கவிதார்க்கிய சிம்மம் அப்படின்ற ஒரு திருநாமத்தை உடைய நிகமாந்த மகாதேசிகராலே அருளி செய்யப்பட்டது இந்த மகாவீர வைபவம் அப்படின்னால் கர்த்திரு வைலட்சண்யம். ஏனோ தானோ தெருவுல போனவன் ஏதோ காவியத்தை பண்ணல, ரங்கநாதனாலே விருதளிக்கப்பட்ட சுவாமி தேசிகன் இந்த ரகுவீர கத்தியத்தை அருளி செய்திருக்கார் அப்படின்னால் எப்பேற்பட்டது. இன்னொன்னு பாருங்க, கட்டோர சுக அதாவது கர்த்திரு வைலட்சண்யம் உபாதேயத்துவ பிரயோஜனமா இருக்கக்கூடிய அப்படின்னாலும் பக்திரு வைலட்சண்யம் இந்த இடத்துல சொல்லப்படுறது. வேதாந்த கருத்துக்கள் சொல்லப்படுகிறபடினால் உபாதேயம் இது. கடோர சுகுமார கும்ப கம்பீரம், கடினமாயும் சுகுமாரமாயும் கும்ப கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய இந்த பிரபந்தம் அப்படின்னு சொன்னபடியினால பிரபந்த வைலட்சண்யம் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற இடத்துல இல்ல இது மாதிரியான கத்தியங்கள் ராமாயண விஷயத்துல. நீங்க நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த ராமனை குறித்து எந்த அர்ச்சாமூர்த்தியை குறித்து இந்த கத்தியத்தை பண்ணாரோ அந்த அர்ச்சாமூர்த்தியை சேவிச்சிங்கனாலே போரும் உங்களுக்கு இந்த ரகுவீர கத்தியத்தினுடைய பெருமை தெரியும். திருவகைந்திரபுரத்தில் எழுந்தள்ளியிருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தியை பற்றி தான் இந்த ஸ்லோகம் எழுதினார் அப்படின்னு சொல்றார். பெரிவால் ஏத்துன்னு விஷயம் இன்னைக்கு அடியன் வச்சுருக்க புஸ்தகத்திலேயே பெரிவால் இதை தான் எழுதியிருக்கா. இது இல்ல மதுராந்தக ராமரை பத்தி சொன்னார், இல்ல வேற ஊர் வடூர் ராமரை பத்தி சொன்னார் அப்படின்ற சர்ச்சையெல்லாம் நமக்கு வேண்டாம். பெரியவாள் எவ்வழியோ அவ்வழியில நம்ம போனா திருவகைந்திரபுரத்துல எழுந்தள்ளியிருந்த இந்த ராமனை பத்தி இந்த கத்தியத்தை எழுதியிருக்கார். இன்னைக்கும் அந்த அர்த்தா திருமேனியை போய் சேவித்தால் இந்த ரகுவீர கத்தியத்தினுடைய ஒவ்வொரு சூர்ணிகைகளுக்கும் அர்த்தம் நமக்கு ஸ்பஷ்டமா புரியும். அந்த அளவுக்கு பிரபந்த வைலட்சண்யம் இன்றளவும் அர்த்தா திருமேனியில தெரிகிறது. அப்ப பேசதமேத்தத்து அப்படியா ஏத்தத்து அப்படின்னால் புரோதிருஷ்யமானம் வஸ்துன்னு அர்த்தம். புரோதிருஷ்யமானம் வஸ்துனா கண்ணுக்கு எதிரில் இருக்கக்கூடிய கிரந்தம் ஏத்தத்து. அப்போ பிரத்யக்ஷேன பரிகணித்தம்னு அர்த்தம். நாமோ இதை ஏற்று கொண்டு விட்டோம்னு அர்த்தம். இதை ஏற்றுன அப்படின்னால இது ஒரு மருந்தா இருக்கு நமக்கு. எதுக்கு மருந்தா இருக்கு? கம்பன் சொன்னா பாருங்க, மும்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையே மறுமை நோய்க்கு மருந்தாக ராமா என்னும் சமைசேர் நாமும் தன்னை கண்களில் தெரிய கண்டான். இம்மையே மறுமை நோய்க்குன்னா இகலோகத்திலிருந்து அந்த லோகத்துக்கு ஒரு பாலமாக இருக்கக்கூடிய சேது பந்தனத்தை அவன் அமைத்தான் நம்ம சொல்லுவோம். எங்க ராமேஸ்வரத்துக்கும் லங்கைக்கும் நடுவுல, தனுஷ்கோட்டிக்கும் லங்கைக்கும் நடுவுல வந்து அவன் சேது பந்தத்தை அமைத்தான் அப்படி. ஆனால் எதை சேதுவா அமைத்தான் அவன், எங்க அமைத்தான் பார்த்தால் இகலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு சேதுவாக இருந்தான் ராமச்சந்திரமூர்த்தியும். இப்ப இன்னைக்கு சேதுவா அமைத்தான், இன்னைக்கு அந்த சேது எப்படி இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருதோ அத மாதிரி நமக்கு இன்னைக்கு ராமபிரான் நம்மை ரட்சிப்பானா ரட்சிக்க மாட்டானான்னு சந்தேகம் வருமான்னு கேட்டால் வேண்டவே வேண்டாம், அப்படிப்பட்ட சந்தேகமே தேவையில்லை. ராமபிரான் நம்மை ரட்சிப்பான் எப்படின்னா ஏத்தத்து மகாவீர வைபவம். இந்த கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய சுவாமி நிகமாந்த மகாதேசிகனால் இயற்றப்பட்டதாயும் கடோர சுகுமார கும்ப கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய இந்த ரகுவீர கத்தியத்தை பௌபய பேஷஜமா இருக்கக்கூடிய சம்சார நிவர்த்தகமா இருக்கக்கூடிய மோட்ச பிரதமா இருக்கக்கூடிய இந்த ரகுவீர கத்தியத்தை நாம் பிரதிதினம் வாசித்தோம் என்றால் நமக்கு பரலோகத்திற்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு தெரியுது. இன்னும் நல்லா சொல்லலாம், யாருக்கு வாக்கு சுத்தமாகும்? நான் பெரியவா இந்த ரகுவீர கத்தியத்தை யார் பிரதிதினம் சேவிச்சுட்டு இருக்காளோ, ஏன்னா ரொம்ப காட்டின்யம் சொல்லும் பொழுது உச்சரிக்கும் பொழுது பயிற்சி இருக்கணும். பயிற்சி இல்லாமல் உச்சரிக்க முடியாது இந்த ரகுவீர கத்தியத்தை. பயிற்சி பண்ணிட்டே இருந்தால் நமக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு 11 ஸ்தானங்கள்னு சொல்லியிருக்கு. அந்த 11 ஸ்தானங்கள் மூலமாகத்தான் வந்து இந்த எழுத்துக்கள்லாம் வருது. துல்லியாசிய பிரயத்னம் சவர்ணம் அப்படின்ற சூத்திரத்திலிருந்து நாம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் பாணினி மகரிஷி பண்ணியிருக்கார். அகுஹ விசர்ஜனியானா கண்டஹா அப்படின்னு, அதாவது கண்டஹா கழுத்திலிருந்து ஆ கா இதெல்லாம் வருதுன்னு ஒவ்வொரு ஸ்தானத்திலிருந்து ஒவ்வொரு எழுத்துக்கள் வெளிப்படுறதுன்னு சொல்லியிருக்கா. இந்த ரகுவீர கத்தியத்தை நாம் பிரதி தினம் சொல்லிட்டு இருந்தால் நமக்கு வாக்கு சுத்தமாகும், நமக்கு வார்த்தைகள்ல தெளிவு பிறக்கும். இதெல்லாம் நமக்கு நம்ம பத பிரயோகங்கள்னால் நம்ம காட்டின்யத்தினால் காட்டின்யத்தோட இருக்கக்கூடிய இந்த பத பிரயோகங்களை நாம பிரதி தினம் செய்யறது பண்ணிட்டு இருக்கிறபடினால நமக்கு நாக்கு பிறளும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் லலிதமா இருக்கும். சொல்லவே நமக்கு நாக்கு ஊறும். ஒன்ஸ் நீங்க வந்து பூர்த்தியாக சந்தை சொல்லி இதை நுற்று பண்ணிட்டால் எங்க ராமாயணம் பார்த்தாலும் நமக்கு தானா ஓடி வரும் ஜெயத்யாசிரித சந்திராசத்வாந்த வித்வம் சனோதயா அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம வாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு நாக்கு ஊறும்னு சொன்ன பெரியவாள். இப்போ இந்த லலிதமும் இந்த நாக்குல ஊறுறதும் எப்பவுமே பரஸ்பரம் விரோதமான தர்மம். நல்லா பாருங்கோ, கடினமா இருந்தால் நம்மள நாக்குல ஊறாது, மிருதுவா இருந்தால் நமக்கு சொல்லணும்ன்ற எண்ணமே வராது. சிம்பிளான ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா நமக்கு சொல்லணும்ன்ற எண்ணம் வரவே வராது. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேறுதே ரகுநாத்தாய நாத்தாய சீதாயா பதயே நமஹா அப்படின்னால் எத்தனை பேர் கோவிலுக்கு போகும்போது இந்த ஸ்லோகத்தை பிரதிதினம் ராமனை பார்த்து சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டால் இல்ல. ஏன்னால் சுலபமான ஸ்லோகம் அப்படின்னு ரொம்ப காட்டின்யத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமா இருந்தால் ஐயோ அது வாயிலேயே நுழையிலேன்னு சொல்லிடுவான். ஆனால் ரகுவீர கத்தியத்தை எடுத்துக்கொண்டால் காட்டின்யமும் இருக்கு லலிதமும் இருக்கிற அப்படின்னால நமக்கு கண்டிப்பா சொல்ல தோணும். இதன் பெரியவாள் சொல்லியிருக்கா இப்படி மத்த கர்ஜ அதாவது சூர்ணிக்கை ஒவ்வொன்றும் அப்படி இருக்கு. பத சேர்க்கைகளை உடைய ஒரு சூர்ணிக்கை இது, வக்கரம் இல்லாத ஒரு பத சேர்க்கையுடைய சூர்ணிக்கை. காளிதாசன் இதுலேருந்து காளிதாசன் பண்ண கிரந்தங்கள் பெருமாள் பிராட்டியை வர்ணிச்ச மாதிரி, அதாவது சிவனையும் பார்வதியும் வர்ணித்தா போல இவர் வர்ணிக்கல எந்த இடத்திலயுமே. பக்ரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூர்ணிக்கை என பத சேர்க்கை சூர்ணிக்கை ஒவ்வொன்றும் அப்படி இருக்குன்னு. லோகத்துல பத்தியத்தை விட கத்தியம் என்னைக்குமே சிறந்ததுன்றதுக்கு உதாரணம் எங்க அப்படின்னா ரகுவீர கத்தியத்தை பார்த்தாலாம். பௌபூதி காவியம் பண்ணா சம்புராமாயணம் ஒண்ணு போஜ சம்பு பண்ணியிருக்கான், கம்பராமாயணம் இருக்கு, இதெல்லாத்தையும் பார்த்தால் கூட பார்த்தால் சுவாமி தேசிகனால இயற்றப்பட்ட இந்த கத்தியமானது இன்றளவும் போற்றப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தால் அவருடைய பத லாலித்யம் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு பத லாலித்யத்தை வைத்துக் கொண்டு இந்த கிரந்தத்தை அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னா. மிகவும் பெரியவாள் இந்த ரகுவீர கத்தியத்தை பூர்த்தி பண்ணும்போது ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்லி பூர்த்தி பண்றார். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த ரகுவீர கத்தியத்தை நாம் பிரதி தினம் அனுசந்தானம் பண்ணுவோம். சுவாமி தேசிகனுடைய ஒரு எண்ணமும் இதுதான். அதுதான் அவரும் சொல்லி முடிக்கிறார், பட்டத்த மகாவீர வைபவம் சுதியஹா அப்படின்னு சொல்லி. இந்த மகா இப்படி பெருமை வாய்ந்த இந்த மகாவீர வைபவத்தை நல்ல ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் பட்டத்தை படியுங்கள் அப்படின்னு சொல்லி யூஎம் பட்டத்தை அப்படின்னு அப்படி சொல்லி இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சுவாமி தேசிகன் நமக்கு அருளி செய்கிறார். இத்தம் ஸ்ரீநிகமாந்த தேசிக கிராம் பாவேஷு விஸ்வங்முகேஷு அத்யானுக்ரஹலேஷ தக்கலுமயா யத்கிஞ்சிது உன்மீலிதம் கிருத்னாம் சஸ்தான் அதிகந்துமத்ர பகவான் ஈஷ்டே சயேவ ஸ்வயம் சர்வானுஸ்ரவ சீர்ஷவந்தித குண கிராமஸ்யாஸ்திரமோ கிராமசராமோதவாம். இதுநாள் வரை சுவாமி தேசிகனாலே அருளி செய்யப்பட்ட இந்த ரகுவீர கத்தியத்தினுடைய ஒரு பிரபாவத்தை அடியேனுக்கு தெரிந்த அளவு இங்க உபன்யாசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றேன். இது அடியேனால இயன்ற காரியம் அப்படின்றது இல்லவே இல்லை. இது அடியன் பெரியவாளுடைய அனுகிரகம். அடியன் பெரியவாள் அடியன் எதையும் புதுசா சொல்லவே இல்லை. ஏறக்குறைய கையில ஒரு 4 வியாக்கியானங்கள் வச்சிருக்கேன், பிராச்சீன வியாக்கியானங்கள். நவீனமா இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம் ஒண்ணு இருக்கு, தொட்டாலே உடஞ்சி போயிடுறா போல இருக்கக்கூடிய 4 வியாக்கியான புஸ்தகங்கள். நவீனமா புதுசா பிரிண்ட் போட்ட ஒரு 5வது ஒரு வியாக்கியானம் அப்படின்னு 5 வியாக்கியானங்கள் வச்சிருக்கேன். அவளுடைய அனுகிரகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த காலத்துல உபன்யாசம் பண்றது ரொம்ப சுலபம். பெரியவாள் இந்த காலத்துல உபன்யாசம் பண்றதுக்காகவே ரொம்ப பரிசிரமப்பட்டு அந்த காலத்துல அவள் எழுதி வச்சுட்டு போயிட்டா எல்லா விஷயத்தையும். அது எழுதி வச்சுட்டு போனதுனால அடியோங்கள் போல இருக்கக்கூடியவாளுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு இன்னைக்கு உபன்யாசம் பண்றதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவள் எல்லாம் பட்ட கஷ்டங்கள், அவ கிஞ்சது உண்மையிலித்தம், அவ என்ன விஷயத்த சொல்லியிருக்காளோ அத லோகத்துல பாகவதாலிடத்துல ஆசிரியர்களிடத்துல இந்த SPVST சபா மூலமாக என கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. இதெல்லாமே பெருமாள் அவனுடைய சங்கல்பம், அப்பிரதிகதமான சங்கல்பம். அவன் ஆசைப்பட்டான், அவன் ஆசைப்பட்டதை நடத்தி கொண்டான். வேற எங்கேயுமே அடியன் இந்த வருஷம் எங்கேயுமே போகல, வேற போகலன்னு தான் ரகுவீரகத்தியத்துக்காக போகலன்னு அடியன் சொல்லல, வேற எந்த உபன்யாசத்தையும் ஒத்துக்கலன்றத இந்த ரகுவீரகத்தியத்துக்காக சொல்லல. அடியனுக்கு சில சிரமங்கள் இருந்தது, வேற காரியங்கள்லாம் நிறைய ஆபீஸ் காரியங்கள்லாம் இருந்தது போகணும். ஆனால் எதுவுமே கிடைக்காதோ அப்படின்னு தெரிஞ்சின்று எங்கேயுமே போலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் நாகை சுவாமி இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கி என்னை அனுகிரகிச்சிருக்கார். அடியனுக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சது, இந்த ரகுவீர கத்தியத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். இது எல்லாமே சுவாமி தேசிகனுடைய அனுகிரகம், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய அனுகிரகம், அடியேன் வாத்தியார் சுவாமிகளுடைய அனுகிரகம். வாத்தியார் சுவாமிகள்னா புதுக்கோட்டை சுவாமி, காணியம்பாக்கம் சுவாமி, மன்னாரடி சுவாமி, வளையப்பட்ட சுவாமி, இவா நாலு பேர் அடியனுக்கு வாத்தியார்கள். இன்றளவும் அவர்களிடத்தில்தான் வாசித்து புதுக்கோட்டை சுவாமி அக்ஷராபியாசத்திலிருந்து அடியன் அனுகிரகம் பண்ணார், வேதாந்த சாஸ்திரம் பூர்த்தியா சொல்லி வச்சார், அதை தன்ன ஸ்திரீகரணம் பண்ணார், மறுபடியும் மீண்டும் மீண்டும் நமக்கு கிரந்தங்களை சொல்லி வச்சால் மன்னாரடி சுவாமியும் காணியம்பாக்க சுவாமியும், இன்னைக்கும் வளையப்பட்ட ராமாச்சார சுவாமி, பல விதங்கள்ல எனக்கு எல்லா கிரந்தங்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார், போதிச்சுட்டு வரார். இப்பேற்பட்டவாள் அடியனுக்கு அனுகிரகம் பண்றா. அது மட்டும் இல்லாமல் அடியன் பண்ணக்கூடிய உபன்யாசங்களை ஆஸ்திக பெருமக்கள் எல்லாரும் கேட்டு இருக்கா. பெரிய பெரியவாழ்கிட்டலாம் கமெண்ட்ஸ் வருது, நாம் பண்ண பாக்கியம் அது. நல்ல உபன்யாசம் பண்றா எல்லாருமே. அன்னைக்கே சொன்னேன், வித்வத் பரம்பரையில் இருக்கிறவாள் நல்ல உபன்யாசம் பண்றா. அவளுடைய சொல்ல கேட்டாலே ஸ்ரீமதி பிரபாசேனேஷ், கோதை சேதரன் இவாள்லாம் அவ சொல்ல கேட்டாலே நமக்கு இனிமையா இருக்கு. நல்ல வாக்கு இருக்கு அவளுக்குள்ள, வித்வத் பரம்பரை நல்லாவே தெரிகிறது. ஆசுகவி சார்வபௌமாள்லாம் இருக்கக்கூடிய ஸ்ரீபாஷ சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய வித்வத் பரம்பரை எப்படி இருக்கும்ன்றது அவளை பார்த்தாலே தெரியாது. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும்னு சொன்னா பெரியவாள், அது நல்லாவே தெரிகிறது. குட்டி குட்டியா இருக்கிறவா, சின்ன சின்னவா, குட்டி குட்டியா சின்ன சின்னா நான் ஏதோ சொல்றேன்னு நினைக்க கூடாது. புதுசா வந்தவாள், அற்புதமா பண்ற அவள்லாம், சின்னவாள்லேருந்து பெரியவா வரைக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ற காலம், எங்கேயோ ஏதோ போகாமல் நல்லா பாருங்க, தமிழ்நாட்டில் எங்கேயோ போயிட்டு இருக்கா சில பேர். ஆனால் இப்படிப்பட்டவாள் இந்த மும்பையில இவ்வளவு அனுகிரகம் பண்ணிட்டு, இது மாதிரி சத்சம்பிரதாயத்தில் பிரவர்த்திக்கக்கூடிய ஒரு எண்ணம் இவ்வளவு நன்னா வருது அப்படின்னா அது நாங்க பண்ண பாக்கியம். பெரியவாள் அனுகிரகம் பண்ணியிருக்கா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ரகுவீரன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதோட ரகுவீர கத்தியத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. ஜெயத்து ஜெயத்து சீதாராம பத்ரோ குணாட்யா, ஜெயத்து ஜெயத்து சோயம் வேதசூட அகுருர்ணஹ, ஜெயத்து ஜெயத்து மான்யை சேனையோர் பக்தவர்கஹ, ஜெயத்து ஜெயத்து சேயம் வ்யாக்ருதிர்மே ஜயாக்யா. தாசன்.